ஆமாங்கய்யா, அதாவது இந்த குழுவில் 500 பேர் 600 பேர் பயணிக்கிறோம். அவங்களுடைய எப்படி மனநிலை இருந்ததோ அதே மாதிரியான மனநிலையில் தான் நானும் இருந்தேன். இவர் சொல்கிறாரு, இது நடக்குமா, இது சாத்தியமா, அது எப்படி அப்படின்ற சிந்தனைகள்லாம் இருக்கும். ஏன்னா எதையுமே செய்யாமல் ஏட்டு சுரக்காயாகவே இருந்துடக்கூடாதுல்ல. சும்மா எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் கற்றுக்கிறேன், பேசுகிறத கேட்குறேன், அங்கே போய் கிளாஸுக்கு போகிறேன், இங்கே போய் கிளாஸுக்கு போகிறேன், இவங்க இதை சொன்னாங்களே அப்புறம் இது உண்மையா, அப்புறம் இதை சொன்னாங்களே இது உண்மையான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே செய்யாமல் இருக்கிறது சரியாக வரல. நம்ம செஞ்சு பார்த்ததில் வரப்பு எடுத்து நிலத்தை அதாவது வந்துட்டு அதனுடைய எல்லா வளங்களையும் அதிகரித்து நம்மளுக்கு எல்லா நன்மையும் தந்தது அப்படின்னு பார்த்தோன்னா வரப்பு தான். ஆமாம், அதனால் வரப்புங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக வரப்பெடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய நீராதாரங்களையும் விவசாயத்தையும் காப்பாற்ற முடியும்.